காதெல்லாம் எங்கே மனம் தன்னந்தானா கட்டும் உடலா செவ்வாயிதழா எங்கே என்றே நீ சொன்னால் அங்கே என் மனம் என் கன்னங்கள் சின்ன பூக்கள் என் செவ்வாய வண்ண தோட்டம் பொங்குமேரி தங்க கூடு அங்கமெல்லாம் சொந்தம் தேடு மணலிலே சங்கமம் பெண்ணிலா ஊரிலே வெண்ணிலா வந்தது வெண்ணிலா என்பது பெண்ணிலா வந்தது காதலிலே நீ காதலன் ஆசையில் கண்ணார கண்டாலும் சுகம் ஊரறியாவண்ண போரிரவில் அதை பாலாக உண்டாலும் சுகம் காதல் பெண்ணே கண்ணியக்கெல்லாம் எங்கே மனம் கண்ணந்தானா கட்டும் உடலா செவ்வாயிரழா எங்கே என்று நீ சொன்னால் அங்கே என் மனம் என் கண்ணங்கள் சின்ன பூக்கள் என் செவ்வாய கழிப்பது பிரிவிலே தவிப்பது ஆனது ஆகட்டும் போனது போகட்டும் அன்றாடம் கொண்டாடும் சுகம் நாளைக்கு வேறொன்று மீதம் இல்லாமல் நன்றாக கொண்டாடும் சுகம் காதல் பெண்ணே கண்ணியக்கெல்லாம் எங்கே மனம் கண்ணன் காண கட்டும் உடலா செவ்வாயிரழா